ஆரடிச்சு வருதான் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே. கோட்டையை எழுப்பலாம் பாதையை மறைக்கலாம் கிளியே தந்தன கிளியே. காட்டாரும் இளங்குயில்களின் பாட்டாரும் காவல் ஏற்குமோ காதல் தோற்குமோ. ஆரடிச்சு வருதான் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே. கோட்டையை எழுப்பலாம் பாதையை மறைக்கலாம் கிளியே தந்தன கிளியே. பாதையை மறைக்கலாம் கிளியே தந்தன கிளி.